ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಧಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರಿಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತ ಸದಾ ಹೃದಿ ನಮೋ ನಾರಾಯಣ. ಇನ್ ದ ಲಾಸ್ಟ್ ವರ್ಸ್ ಕುಲಸೇಖರಾಳ್ವಾರ್ ಮುಕುಂದಮಾಲಾ ಥರ್ಡ್ ವರ್ಸ್ ಹಿ ಹ್ಯಾಡ್ ಪ್ರೇಡ್ ಫಾರ್ ಅನ್ಇಂಟರಪ್ಟೆಡ್ ಕಾಂಟೆಂಪ್ಲೇಷನ್ ಆರ್ ರಿಮೆಂಬರೆನ್ಸ್ ಆರ್ ಮರಪಿನ್ಮೈ ನಾಟ್ ಫರ್ಗೆಟಿಂಗ್ ಟು ರಿಮೆಂಬರ್ ಪೆರುಮಾಳ್ಸ್ ಲೋಟಸ್ ಫೀಟ್. ಸೊ ಅವಿಸ್ಮೃತಿ ದರ್ ಇಸ್ ಮರಪಿನ್ಮೈ, ಸ್ಮೃತಿ ಈಸ್ ರಿಮೆಂಬರೆನ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಅವಿಸ್ಮೃತಿ ಆ್ಯಂಡ್ ವಿಮೃತ್ಯ ಭಾವಂ ವಿಸ್ಮೃತ್ಯ ಭಾವಂ, ದಟ್ ಈಸ್ ವಾಟ್ ಪ್ರೇಡ್ ಫಾರ್. In order not to forget his Perumal's lotus feet, Alvar prayed for. Now he goes to the next step. You can be an Achit. Thereby you will also not remember anything else. You will not remember anything. Because you are in a dormant state. I do not want that. I would like to have Chintanam. But Chintanam of lotus feet. That's what Swami Alvar refers to in the next verse, verse number 4. Let's enjoy. Naham vande tava charanayor dvandvamat dvandvaheto ho. Naham vande tava charanayor dvandvamat dvandvaheto ho. Kumbhi pakam gurumapi hare narakam napanetum. ರಮ್ಯಾ ರಾಮ ಮೃದುತನುಲತ ನಂದನೆ ನಾಪಿರಂತು ಭಾವೇ ಭಾವೇ ಹೃದಯ ಭವನೆ ಭಾವಯೇಯಂ ಭವಂತಂ. ನ ಅಹಂ ನೋ ನ ವಂದೇ ಅಹಂ ನಾನ್ ಐ ತವ ಚರಣಯೋ ಯುವರ್ ಲೋಟಸ್ ಫೀಟ್ ಐ ಬೋ ಡೌನ್ ಸೇವಿಕಿರೇನ್ ವಂದೇ ಬೋ ಡೌನ್ ಟು ಯುವರ್ ಲೋಟಸ್ ಫೀಟ್ ಐ ಎಮ್ ವರ್ಷಿಪ್ಪಿಂಗ್ ಯುವರ್ ಲೋಟಸ್ ಫೀಟ್ ನ ದ್ವಂದ್ವ ಮದ್ವಾತ್ವ ಹೇತೋ ನಾಟ್ ಫಾರ್ ರಿಮೂವಲ್ ಆಫ್ ಸುಖ ದುಃಖ ಆ್ಯಂಡ್ ಗೆಟ್ ಮೋಕ್ಷಂ ಮೀನ್ಸ್ ಐ ಎಮ್ ನಾಟ್ ವರ್ಷಿಪ್ಪಿಂಗ್ ಯು ಐ ಎಮ್ ನಾಟ್ ಬೋಯಿಂಗ್ ಡೌನ್ ಟು ಯು ಐ ಎಮ್ ನಾಟ್ ಸೇವಿಚಿಫೈಯಿಂಗ್ ಯು ನಾಟ್ ಫಾರ್ ಗೆಟಿಂಗ್ ರಿಡ್ ಆಫ್ ಸುಖ ದುಃಖ ಅಂಡ್ ಗೆಟ್ ಇಟ್ ಸೋ ದಟ್ ಐ ಕ್ಯಾನ್ ಗೆಟ್ ಮೋಕ್ಷಂ. ನೋ, ದಟ್ಸ್ ನಾಟ್ ದ ಅಬ್ಜೆಕ್ಟಿವ್. ಅಂಡ್ ಇನ್ ದ ನೆಕ್ಸ್ಟ್ ಲೈನ್ ಕುಂಭೀಪಾಕಂ ಗುರುಮಪಿ ಹರೇ ನಾರಕಂ ನಾಪನೇತು. ನಾಟ್ ಫಾರ್ ಆಲ್ಸೋ ನಾಟ್ ಫಾರ್ ಅವಾಯ್ಡಿಂಗ್ ದ ನರಕಂ ಕುಂಭೀಪಾಕಂ ವಿಚ್ ಇಸ್ ದ ಸಿವಿಯರ್ ನರಕ ವೇದನೆ, ನರಕ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಇನ್ ದ ಹೆಲ್ ಕುಂಭಿ ಪಾಕಂ. ಜಸ್ಟ್ ಟು ಗೆಟ್ ರಿಡ್ ಆಫ್ ದ್ಯಾಟ್ ಐ ಎಮ್ ನಾಟ್ ಬೋಯಿಂಗ್ ಡೌನ್ ಟು ಯು. ಥರ್ಡ್ ಲೈನ್ ರಮ್ಯಾ ರಾಮ ಮೃದುತನು ಲತಾ ನಂದನೆ ನಾಭಿರಂತು ಮೀನ್ಸ್ ನಾಟ್ ಫಾರ್ ಎಂಜಾಯಿಂಗ್ ಆರ್ ಪ್ಲೇಯಿಂಗ್ ವಿತ್ ರಂತುಮಪಿ ಮೀನ್ಸ್ ಟು ಪ್ಲೇ ವಿತ್ ರಮ್ಯಾ ರಾಮ ಮೃದುತನು ಲತಾ. ರಮ್ಯಾ ದ ಮೋಸ್ಟ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್, ರಾಮಾಹ ಸ್ತ್ರೀಸ್ ದ ಡೇಮ್ಸಲ್ಸ್ ವಿಮನ್ ಫೋಕ್, ಮೃದುತನು ಲತಾ ದ ನ್ಯಾರೋ ವೇಸ್ಟೆಡ್ ಬಾಡಿಡ್ ವಿಮನ್, ಮೋಸ್ಟ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ವಿಮನ್, ಟು ಪ್ಲೇ ವಿತ್ ದೆಮ್, ಟು ಬಿ ವಿತ್ ದೆಮ್, ಟು ಎಂಜಾಯ್ ವಿತ್ ದೆಮ್ ಐ ಆಮ್ ನಾಟ್ ಬೋಯಿಂಗ್ ಡೌನ್ ಟು. ಸೊ ತ್ರೀ ಲೈನ್ಸ್ ಆಳ್ವಾರ್ ಮೆನ್ಷನ್, ನಾಹಂ ವಂದೇ ತವ ಚರಣಯೋ ದ್ವಂದ್ವಮ ದ್ವಂದ್ವ ಹೇತೋ ಕುಂಭೀಪಾಕಂ ಗುರುಮಪಿ ಹರೇ ನಾರಕಂ ನಾಪನೇತು ರಮ್ಯಾ ರಾಮ ಮೃದುತನು ಲತಾ ಅಂದನೆ ನಾಪಿರಂತು. ಸೊ ಐ ಆಮ್ ಪ್ರೇಯಿಂಗ್ ಟು ಯು, ಐ ಆಮ್ ಸೇವಿಚಿಫೈಯಿಂಗ್ ಯುವರ್ ಲೋಟಸ್ ಫೀಟ್, ನಾಟ್ ಫಾರ್ ಗೆಟಿಂಗ್ ರಿಡ್ ಆಫ್ ಮೈ ಸಂಸಾರಿಕ್ ಅಫ್ಲಿಕ್ಷನ್ಸ್, ನಾಟ್ ಫಾರ್ ಗೆಟಿಂಗ್ ರಿಡ್ ಆಫ್ ಸುಖ ದುಃಖ ನಿವೃತ್ತಿ. ಫಸ್ಟ್ ಲೈನ್ ಐ ಆಮ್ ಪ್ರೇಯಿಂಗ್ ಯು not for escaping from this horrific டெரிஃபிக் டெரிபிள் நரக வேதனை நரக்கம் அஸ் கும்பி பாகம் அண்ட் தேர்ட்லி ஐ எம் நாட் ஆஃபரிங் மை ப்ரோஸ்ட்ரேஷன்ஸ் டு என்ஜாய் த செலஸ்டியல் டேம்சல்ஸ் ஊர்வசி ரம்பா மேனகா அண்ட் வித் தேர் பியூட்டிஃபுல் சரீரம் லிம்ஸ் ஸோ தட் ஐ கேன் ஹாவ் ஐ கேன் என்ஜாய் பீயிங் வித் தம் அண்ட் இந்த நந்தவனம் இன் தேவேந்திர நந்தவனம் இன் தேவேந்திர லோகம் நோ தென் வாட் ஃபார் யூ ஆர் பிரேயிங் பெருமாள் இஸ் ஆஸ்கிங் பாவே பாவே ஹிருதய பவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம் பாவே பாவே என் எவ்ரி ஜன்மம் ஹிருதய பவனே இந்த ஹிருதய கிரகம் இந்த கேவிட்டி ஆஃப் மை ஹார்ட் பவந்தம் யூ பாவயேயம் தியானம் பண்ணுவேன் ஐ வுட் பர்ஃபார்ம் அன்இன்டரப்டட் தியானம் இன் த கேவிட்டி ஆஃப் மை ஹார்ட் இன் த கேவ் ஆஃப் மை ஹார்ட் பிளேசிங் யுவர் லோட்டஸ் ஃபீட் தேர் ஐ வுட் ஜஸ்ட் என்ஜாய் தட் வித் தட் திங்கிங் அலோன் ஐ ப்ரே போ டவுன் டு சேவிச்சிஃபை பர்ஃபார்ம் ப்ரோஸ்ட்ரேஷன்ஸ் அட் யுவர் லோட்டஸ் ஃபீட் தட்ஸ் ஆல் The Lord Mukunda, the Lord who chases away the sorrows, the grief of Bhaktas, please grant me the boon of realizing you through Dhyanam in the cavity of my heart. And that's all I am praying, nothing else. What a wonderful verse. The Dvant and த்வத் பாவனா ரசஜனான நான் ஐ எம் த ரசிஜன் ரசஜன் ஐ என்ஜாய் ஒன்லி யுவர் லோட்டஸ் ஃபீட் ஐ என்ஜாய் ஒன்லி தட் சுபாஷய திருமேனி ஆஃப் யுவர்ஸ் அண்ட் வண்டு த பீ தட் என்ஜாய்ஸ் த ஹனி ஃப்ரம் த ஃப்ளார் ஃப்ரம் த லோட்டஸ் ஃப்ளார் வில் இட் கோ டு சம் அதர் பாண்ட் Some other flower which is useless, which does not even have fragrance or the pollen particles, will it go? Alavanda says, Tavamrita syandini pada pankache niveshitatma katamadya tichati stite ravinde makaranda nirbhare madhuvrato nekshurakam hi vikshate emberumane. When you are there, your lotus feet is there in my mind, would anyone desire for anything else? Karpar Ramabhirana Yallal Matrum Karparo. Would anyone learn anything but Rama? Would the bee which drinks the honey from the red lotus flower, would it go to any other flower? Similarly, Naham Mande Tavacharanayo Dvandvama Dvandva Hetoho. Dvandvam Advandva Hetoho means Sukha Dukkham, the pair. To get rid of that, do you think I am bowing down to you? No. You give me sukha dukkham, no problem. But I would like to have you, your chintana in the cavity of my heart, your lotus feet there. That's all. And even Lakshmana was telling Rama, na devaloka kramanam, na maraswamaham vrine. ஐஸ்வர்யம் வாபி பூதானாம் பிரார்த்தையேன த்வயா வினா லக்ஷ்மணா டெல்ஸ் ராமா லீவிங் யூ கோயிங் டு ஸ்ரீ வைகுண்டம் ஆர் வித்தவுட் எனி மோர் டெத்ஸ் என்ஜாயிங் த ஆத்மம் ஆத்ம சாட்சா்காரம் கைவல்யம் செல்ஃப் என்ஜாயிங் த ஜீவாத்மா or ruling the whole world with the sakala aishwaryam, I do not desire for. Na devaloka kramanam namara swamaham vrine aishwaryam vapi bhutanam prarthaye na tvaya vina. Ramayanam Ayodhya Kandam 31st Sargam 5th verse. In that this comes. Similarly, this sukha dukkha nivritti does not only talk about moksham, it also talks about kaivalyam, ஜீவாத்ம சாட்சா்காரம். வென் தேவரீருடைய சிந்தனம் இல்லாத போது மோட்சமும் கைவல்யமும் வேண்டாம். வென் யுவர் மை சிந்தனம் இஸ் நாட் ஆன் யூ, வாட்ஸ் த ஐ டு நாட் டிசைர் எனிதிங் எல்ஸ். அண்ட் வென் தேர் இஸ் நோ பெருமாளுடைய சேர்க்கை, ஐ டு நாட் டிசைர் ஃபார் மோக்ஷம், சேஸ் இளையாழ்வார் லக்ஷ்மணன். எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக இன் புருஷ சுப்தம் தட் கம்ஸ் மீன்ஸ் வென் பெருமாள் சிருஷ்டிகர்த்தா, ஹி கிரியேட்ஸ் பிரம்மா அஸ் பசு, அண்ட் ஜகத் சிருஷ்டி இஸ் பர்ஃபார்ம்ட், த மானச யாகம் இஸ் பர்ஃபார்ம்ட் பை நித்ய சூரிஸ், த சிருஷ்டி வியாபாரம், அண்ட் in order to grant moksham to jivatma, the srishti vyaparam is talked about, and nitya suris are enjoying perumal at sri vaikuntham without any dukkha vasana and performing puja to parama purushan in sri vaikuntham, and they are enjoying perumal performing jagat srishti through chaturmukha brahma, and that is what is talked about here. And in similar manner, Ilaya Perumal wants to be with Rama and Rama all the time. When when Parasara Bhattar was asked that I will give you Sri Vaikuntham mail vid tandom, when Periya Perumal tells Parasara Bhattar, Parasara Bhattar said, will you be there? இந்த சேவை அங்கே இல்லாத போது திரும்பி வருவேன். மீன்ஸ் இஃப் ஐ டு நாட் சீ ஸ்ரீ வைகுண்டநாதன் லைக் ஐ எம் சீயிங் லார்ட் ரங்கநாதன் பெரிய பெருமாள் இன் சச் மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்குவிசிட் மேனர் ரிக்ளைனிங் ஆன் ஆதிசேஷன் வித் டூ ஹேண்ட்ஸ் அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் டிவைன் லோட்டஸ் ஃபீட், இஃப் இட்ஸ் நாட் தேர் I will come back to Srirangam. I would not desire for Sri Vaikuntham, Bhattar says. So, what's most important is Perumal's lotus feet is desired for, and that is what is mentioned by Alvar. Okay. Narakame swargamahum namangal udaya nambi namanum murkalanum pesha naragil nindrargal ketka narakame swargamahum namangal udaya nambi அவனது ஒரு அரங்கம் என்னால் அயர்த்த விழுந்தளியமாந்தர் கவலையுள் படுகிறார் என்று அதற்கே கவல்கின்றேனே திருமாலை 12th வர்ஸ் ஹியர் வென் தேர் வாஸ் அ முத்கலன் ஹூ வாஸ் கமிட்டிங் பாபம் ஆல் த டைம் அண்ட் வென் ஹி டிட் த பிராயஷ்சித்தம் ஃபார் இஸ் பாபம் ஹி கேவ் பசு தானம் using the sesam seed and said krishna arpanam and he gave the dhanam, and when he died yamadhutas pulled him to narakam and yaman welcomed mudghalan, but papi he was such a papi, but yama welcomed him with purna kumbham, and for that Mudgalan asked, why did you welcome me with honor in Narakam? And Yama explained that you mentioned Krishna Nama when you gave the Dhanam. And both of them were talking about the Tirunama Prabhavam. And when they were talking about Tirunama Prabhavam, and the people who were getting the Naraka Anubhavam, who were getting punished in Naraka, listen to this Tirunama Prabhavam. And because of that, the whole place was almost like Swargam. So, this is talked about in Vishnu Dharmam, called Tirunama Prabhava Kathai. That's mentioned about Tondradi Podiyalvar. So, when somebody has a chintana of Perumal's lotus feet, without any interruption, and somebody has Perumal's lotus feet in the cavity of his heart, how could there be any Naraka Vedana at all? How would it be possible? Even just by the mere remembrance of Sita on Hanuman. Hanuman's tail did not get burnt by the Agni. So when Lanka Dahanam took place, Hanuman felt chill, cool breeze in his tail because Sita had thought of him, and that is why. So Perumal Divya Dampati would take care of us and our samsaric afflictions. We don't have to seek or ask for exclusively. All that we need to think of is the constant remembrance and have him in the cavity of our heart and enjoy him. That's all. Nothing else. Alvar himself says, Kulasekar Alvar in Perumal Thirumali, Minnanaya Nunnidayar Urupashiyum Menagayum Annavardam Padalodum Adalavai Adariye. Urvasi Menakai, even if they are there, I am not desirous of them. Umbarulahandu Varu Udaiki Urupasitan Ampurk Arayalhul Petralum Adariye. Even if I am asked to rule the Devalokam along with being with, enjoying with Urvashi, the celestial damsel, no. Adariyen, I am not seeking. So, what else you are seeking? Perumal is asking, Bhave, Bhave, Atyanta Bhogya Bhutarana Devarire Dhyanika Vendum. At all places, Atyanta, there is never ending, unbounded, unmatched beauty, Bhogya Bhutar, the one who can be enjoyed completely without any, what do I say, tigattal, insatiable nectar. He is Ara Amudan, Bhogya Bhutan, Devarire Dhyanika Vendum. Okay, granted. No, not just this birth. Bhave, in every birth. And Hridaya Bhavane Bhavantam Bhavaye. I need to dhyanichify and meditate your lotus feet in the cavity of my heart in every janma. So, I'm not bowing down to your lotus feet so that I can gain eternal joy, Sri Vaikuntham, and get rid of my samsaric afflictions. I'm not praying to you to escape from the scorching Naraka Vedanai, Kumbhi Bhagam. I'm certainly not praying to you, prostrating you to enjoy the Devendra Lokam, the celestial damsels. All that I desire for is to have the Chintanam, is to have your lotus feet in the cavity of my heart forever and ever and ever. ஆழ்வாரின் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமோ நாராயணா அடியேன்.